ஏனடா கண்ணா இந்த பொல்லாதனம், என்ன வேண்டும் சொல்லு ஏனின்று இந்த வம்பு. ஏனடா கண்ணா இந்த பொல்லாதனம், என்ன வேண்டும் சொல்லு ஏனின்று இந்த வம்பு. நீ மயங்கும் கண்மலரம், நீ மயங்கும் கண்மலரம், நாம் தாளாட்டு சொல்லேன் ஆராரோ. ஏனடா கண்ணா இந்த பொல்லாத்தனம், என்ன வேண்டும் சொல்லு ஏனின்று இந்த வம்பு. முல்லை நாம் விதைத்ததில்லை, நமக்காக அவன் தந்தது. விளையாடும் அழகென்னவோ சொந்தமான பின்பு எந்த நாளும் அன்பு குறையாத உறவல்லவோ. தென்றல் போல் நீ வாழ்க, திங்கள் போல் நிறைவாக. ஏனடா கண்ணா இந்த பொல்லாதனம், என்ன வேண்டும் சொல்லு ஏனின்று இந்த வம்பு. ஏனடா கண்ணா இந்த பொல்லாதனம், என்ன வேண்டும் சொல்லு ஏனின்று.